எட்டனா இருந்தா எட்டூர் கெம்பாட்டு கேக்கும், பத்தனா இருந்தா பத்தூரும் எம்பாட்ட பாடும். மொட்டையோ கட்டையோ நெட்டையோ குட்டையோ மொத்தமா ஒத்தையா பத்து ரூபாய் இருந்தா ஊரே ரெண்டு பட்டு போகும், இந்த நாடே ரெண்டு கட்டானாகும். ஊரே ரெண்டு பட்டு போகும், இந்த நாடே ரெண்டு கட்டானாகும். கெட்டனா இருந்தா எட்டூரு கெம்பாட்டு கேக்கும், பத்தனா இருந்தா பத்தூரும் எம்பாட்ட பாடும். பேசி ஊரு கையில் போடுடா, போடு போட்டு ரோடு போட்டு வீடு கட்டி ஆடுடா. எளிய புடிச்சு நீயோ வேஷம் போட்டு காட்டு, அதையும் பார்க்க பத்து பேரு கூடுவா. நேரம் பார்த்து கால வாரி விட்டு ஜோரா, காலு மேல கால தூக்கி போடுவா. முத்துராசு முத்துராசு பொய்ய உண்மை போல கூறுடா, தங்க காசு அள்ளி வீசி நம்பி வாங்கி போகும் ஊருடா. இது கலிகாலம் கலிகாலண்டா, எட்டனா இருந்தா எட்டூரு கெம்பாட்டு கேக்கும், பத்தனா இருந்தா பத்தூரு கெம்பாட்ட பாடும். கஞ்சிக்காக கடல கூட தாண்டுவேன், வானவில்ல வாங்க பேரம் கடவுளோட பேசுவேன். இந்திரனும் கூட என்னோட ஃப்ரெண்டு என்று சொல்ல என்ன தவற யாருடா. அந்த லோகம் வாழும் சுந்தரிகள் கூட வந்து எனக்கு காலமுக்கும் பேருடா. சின்ன ராசு பொண்ணு ராசு காத்து நம்ம பக்கம் வீசினா, முட்டகோசு என்று வாழ்க்கையில பாசுடா, நல்லா பூந்து விளையாடுடா. எட்டனா இருந்தா எட்டூரு கெம்பாட்டு கேக்கும், பத்தனா இருந்தா பத்தூரும் எம்பாட்ட பா.